ஸ்ரீ உவே நாவல் பாக்கம் சடகோப ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமியுடைய ஒரு கீர்த்தனையை நாம் கேட்கலாம். பாடியவர் குமாரி பிரியம்வதா. அந்த கீர்த்தனையில் சுவாமி அத்தியனம் பண்ண சாஸ்திரங்கள், வித்யாபீடத்தில் சுவாமியுடைய வைபவம், பிதாமகருடைய வைபவம், குமார்த்திகளுடைய வைபவம், ஆச்சாரியருடைய வைபவம், சுவாமி செய்த கிரந்தங்களுடைய வைபவம், சுவாமியுடைய விருதுகள் என்று ஒவ்வொரு ராகத்திலையும் ஆனந்த பைரவி, ஹம்சத்வனியம், மத்யமாவதி என்று ராகங்களை பாடியுள்ளால் அதை நாம் கேட்போம். ஸ்ரீஜலாபிஜனாம்புராசிசினம் ஸ்ரீகிருஷ்ணதாதாத்மஜம் ஸ்ரீசீலான்வயதேவநாதசுதியா ப்ராப்தகமாந்தத்வயம் பதாப்ஜே நரசிம்மதாதய குரோ நியஸ்தாத்மரக்ஷாபரம் வித்வத்வ்ருந்தசகோரசந்திரமஹம் ராமானுஜார்யம் சயே. நாவல் பாக்கம் சடகோப ராமானுஜ தாத்தாச்சார்யா ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் நாவல் பாக்கம் சடகோப ராமானுஜ தாத்தாச்சார்யா ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் நியாய வியாகரணமீமாம்சா விசேஷ்டாத்வைதஹிமாலய யஜுர்வேத தமிழ பாண்டித்ய மண்டித மகாமஹிமோபாத்யாய கமரிகமரி ரிஷபமனிதபமரிகமபதனி ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் நாவல் பாக்கம் சடகோப ராமானுஜ தாத்தாச்சார்யா ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் பகவத் ராமானுஜ சஹஸ்ராப்தி நவதி ஜன்மதின மஹோதய பகவத் ராமானுஜ சஹஸ்ராப்தி நவதி ஜன்மதின மஹோதய பிரான்ஸ் தேச ஜவலிய பாரத தேச பத்மபூஷண பிரான்ஸ் தேச சவலிய பாரத தேச பத்மபூஷண கனபிருத யுகல கள்ளமய ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீட சவிநய சத்காரம் ஸ்வீகுருஷ்வ சஹதய சவிநய சத்காரம் ஸ்வீகுருஷ்வ சஹதய நமோ நமோ குருவர்யா நமோ நமோ புத்தஜனவந்த்ய சனபம பதம பமகரி சரி பமரி மபத சரிக சரி ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் ராஜலக்ஷ்மி கிருஷ்ணஸ்வாமி தாத்தாச்சார்ய புண்ணியதம்பதி புத்ரா ராஜலக்ஷ்மி கிருஷ்ணஸ்வாமி தாத்தாச்சாரிய புண்ணியதம்பதி பூத்ரா புஷ்பாலய யஜ்ஞவராதாச்சாரிய பிதாமஹி பிதாமஹ பிரிய பௌத்ரா ஸ்ரீமத்யா ஜயலக்ஷ்மியா அர்த்தாங்கலக்ஷ்மியா சௌபாக்யசூத்ரா புஷ்பவனஜா பத்மலதா கல்யாணி ராகவன் சந்தானசரிதார்த்த ஷடமர்ஷண கோத்ர க்ருதார்த்த நாவல்பாக்கம் மாத்ருபூமி பவகீர்த்தி சசரிதா நமோ நமோ குருவர்யா நமோ நமோ புதஜனவந்த்யா பமகரி கமபத பசமகரி சபசானித பமகரி கம ஸ்ரீமன்னுபய வேதாந்த கிருஷ்ணஸ்வாமி தாத்தாச்சாரிய பித்ருகுருதேவ ப்ராப்த சம்ஸ்கிருத விஜ்ஞான சாகர கிருஷ்ணஸ்வாமி தாத்தாச்சாரிய பித்ருகுருதேவ ப்ராப்த சம்ஸ்கிருத விஜ்ஞான சாகர தேவநாத தாதாரிய தேவ்யாகம தேவாகர நரசிம்ம தாத்தையார்ய பாதாம்ச சரணாகதி தத்பர ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத வித்யாபீட மோன்னத பதவி கலாதார சோத சகாய கன்யாய பிரவாசக ஆச்சாரிய பதவி குலபதி பதவி திலக பஞ்சதச மகாகிரந்த முத்ராபக ஷட் புஸ்தக சம்பாதக விம்சத்யதிக சாஸ்திர கிரந்த லேகக சதாதிக சிஷ்ய வர்க சன்மார்க தர்ஷக நமோ நமோ குருவர்ய நமோ நமோ புதஜனவந்த்ய நிரிச நிபச நிபக நிபகரி பகரி சகரி சதிக பனி ஸ்ரீமன்னுபய வேதாந்த வித்வன் சாஸ்திர ரத்னாகர தர்க வசஸ்பதி சதுசூத்ர பிரவீண தர்ஷன சார்வபௌம சாஸ்திர ரத்னாகர தர்க வசஸ்பதி சதுசூத்ர பிரவீண தர்ஷன சார்வபௌம வேத சதுஷ்டாஸ்திர ரத்னாகர தேசிக தர்ஷன சூடாமணே பண்டித ரத்ன மஹா மஹோபாத்யாய சாஸ்திர நிதி வாசஸ்பதி உடுப்பி வைஷ்ணவ ராகவேந்திர சங்கர மட ராமகிருஷ்ண தால்மிய ஸ்ரீவாணி அலங்கார புரஸ்கார புலகித நமோ நமோ குருவர்யா நமோ நமோ புதஜனவந்த்யா ஸ்ரீமரிச சாரிசனி நீசனி பபனி பமரி மபனி பமரி நீ கபனி சனி சனி பகரி சரி கம பதப சனி சதபம கரி சரி க சரி சபமணி தபமரி கம பத நி ஸ்ரீமன்னோபய வேதாந்த வித்வன் நாவல் பாக்கம் ஷடகோப ராமானுஜ தாதாச்சார்ய ஸ்ரீமன்னோபய வேதாந்த வித்வன்.